பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் என்னிடத்தில் அனுப்பிவிட்டாய், உயிரோடு என்னை உலையில் ஏற்றினாய். நெருப்புக்கு சேலை கட்டி அனுப்பி வைத்தாய், நிலவுக்கு வன்முறைகள் கற்றுக் கொடுத்தாய், என் கண்ணில் ஏன் ஊசி ஏற்றினாய். பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா இது தகுமா, ஐயோ இது வரமா சாபமா. பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா இது தகுமா, ஐயோ இது வரமா சாபமா. பெண்ணொருத்தி பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் என்னிடத்தில் அனுப்பிவிட்டாய், உயிரோடு என்னை உலையில் ஏற்றினாய். வன்முறைகள் கற்றுக் கொடுத்தாய், என் கண்ணில் ஏன் ஊசி ஏற்றினாய்.